लक्ष्मीनाथ समारंभां नाथ यामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां यो नित्यमच्युत पदां भुज युग्म रुक्म व्यामोहद तदितराणि त्रणाय मेने अस्मद्गुरोर् भगवतोऽस्यैक सिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये योऽन्तः प्रविश्य ममवाच इमां प्रसूक्तां सञ्जीवयत्यखिल शक्तिधरस्वदाम्ना अन्यान्तःहस्तचरणश्रवणत्वकादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तस्मै विशुद्ध विज्ञान गणस्वरूपं विज्ञान विश्रान्न बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये जयत्याश्रितसन्त्रासध्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योम भास्करः சர்வேபியா நமஸ்காரம். ரகுவீர கத்தியத்தினுடைய உபன்யாசத்துல இன்னைக்கும் நாமோ வாலிவதத்தினுடைய பத்தியே பார்க்கலாம். சுவாமி தேசிகன் ஒரு சூர்ணிக்கையில வாலியினுடைய வதத்தை அற்புதமா சாதிக்கிறார். விபுல புஜசைல மூல நிபிட நிபீடித ராவண ரணரணக ஜனக சதுருததி விகரண சதுர கபிகுலபதி ஹிருதய விஷால சிலா தலதாருண தாரண சிலீமுகா. வாலிவதம் ரொம்ப அற்புதமாக ராமாயணத்தில் விவரிச்சிருக்கப்பட்டிருக்கு. பல இடங்கள்ல வாலிவதத்தை பத்தி நாம பார்த்திருக்கோம். பல சந்தர்ப்பங்கள்ல வாலிவதத்தை விவரணம் பண்ணும்பொழுது நிறைய பேருக்கு சந்தேகங்கள் ஏற்படுறது. என்னவோ வாலி சொன்னது சரியாக இருக்கும்படியும் சக்கரவர்த்தி திருமகன் தவறு இழுத்து விட்டதாகவும் இன்றளவும் நாம பேசிட்டு வரோம். வாலிய மறைந்திருந்து பெருமாள் கொன்னத்துக்கான காரணமும் ராமாயணத்தை முழுவதுமாக படிக்காதவர்கள் ஏதோ சில கதைகள்லாம் சொல்லிட்டு இருக்கா வாலிக்கு ஏதோ பலம் இருக்கிறதாகவும் அந்த பலத்தை எதிரே இருப்பவர்கள் அவனுக்கு எதிரில் போய் சண்டை போட்டால் எதிரே இருக்கிறவருடைய பலம் பாதி அவனிடத்திலே போய்விடும்படியாகவும் வாலிக்கு அப்பேற்பட்ட ஒரு சக்தி இருக்கிறா போலையும் சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் பெரியவாள் ஏத்துக்கல. வால்மீகி ராமாயணத்திலையும் இல்லை, எந்த விதமான பின்னாடி வந்த ராமாயணங்கள்லையும் இதுபடி சொல்லப்படலை. வாலிக்கு பலம் இருக்கிறது வாஸ்தவம். ஏன்னா சுவாமி தேசிகனே ராவண ரண ரணக்கன்னு சொல்லியிருக்கார். ராவணனை தன்னுடைய கஷ்கத்தில் வைத்துக் கொண்டு அவன் ஊரு பூராகவும் சுற்றி இருக்கிறான்றதும் தெரியறது. சமுத்திரத்துக்கு சமுத்திரம் தாவி விளையாடினான் அப்படின்றதும் தெரியறது. இதெல்லாம் புராணங்கள்ல பிரசித்தமாக சொல்லப்பட்டிருக்கு. கம்பனே இதை அங்கதன் சொன்னதாக அழகான பாசுரங்கள் மூலமாக யுத்தகாண்டத்தில் இதை விவரிச்சும் காண்பிக்கிறான். வாலிக்கு பலம் இருக்கிறது வாஸ்தவம், ஆனால் சக்கரவர்த்தி திருமகனை காட்டிலும் அவனுக்கு பலம் இருந்ததாகவும் சக்கரவர்த்தி திருமகன் அதற்கெல்லாம் பயந்து கொண்டு மறைந்திருந்து அவனை அடித்ததாகவும் அவன் கேட்ட கேள்விகளுக்கு சக்கரவர்த்தி திருமகனாலே பதில் சொல்ல முடியாமல் தவித்தார் என்றும் இன்றளவும் பட்டிமன்றத்தில் நாமெல்லாம் பேசிட்டு தான் இருக்கோம். வாலி பண்ணது சொன்னது சரிதான், சக்கரவர்த்தி திருமகன் தவறிழைத்து விட்டார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனால் வால்மீகி ராமாயணமா இருக்கட்டும் கம்பராமாயணமா இருக்கட்டும் எதுவுமே வாலி பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றதா தான் சொல்றதாக நேத்து கூட அடியேன் விஜயாபிச்சேன். இந்த சூர்ணிக்கையை நாம நேத்தே பார்த்தோம். நேத்து வாலி வத பர்யந்தம் பார்த்தோம். மும்மை சார் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை இம்மையே மறுமை நோய்க்கு மருந்தாக ராமாயணும் செம்மைசேர் நாமும் தன் கண்களில் தெரிய கண்டான் அப்படின்னு கம்பன் வாலியினுடைய முதல் வாக்கியத்தை ரொம்ப அழகாக வர்ணித்துக் கொடுக்கிறார் நமக்காக. ராம் அப்படின்ற இந்த திருநாமத்தை பார்த்த உடனேவே ராமா என்னும் இரண்டெழுத்தி நாளேன்னு சொன்னான். இதைத்தான் பெரியவாள் சொல்லும்பொழுது ராகவேன மகாபானஹா வாலி வக்ஷசி பாதிதா ஏகேனாபி ஹதோ வாலி நிபபாத மஹீதலே. சரியான சமயம் வந்தவுடனே பெருமாள் வாலி அடிச்சுட்டார், வாலி கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்தவுடனே ராமா அப்படின்ற பானத்தை பார்த்த பர்யந்தம் நேற்று நாம் பார்த்தோம். இம்மையே ராமன் என்னும் இரண்டு எழுத்தினாலே அப்படின்னு அந்த ரெண்டு எழுத்து அவன் சொன்ன மாத்திரத்தினாலேயே பெரியவாள் சொல்றா அவன் பண்ண பாபங்கள் எல்லாம் சத்தியா போயிடுச்சுன்னு சொல்றான். எப்ப போச்சு ராமா அப்படின்ற அந்த ராம நாமத்தை அந்த அம்ப பார்த்த உடனே, ராம நாமத்து பொறிக்கப்பட்ட அந்த அம்ப பார்த்த அடுத்த க்ஷணத்திலேயே அவனுடைய பாபங்கள் எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்றான். பிறகு இதெல்லாம் கேள்விகள்லாம் கேட்கணுமா அப்படின்னால், பின்னாடி வருபவர்கள் ராமனுடைய காரியத்தை தவறாக சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக சுயமாகவே கேள்வி கேட்டுக்கொண்டு ராமனுடைய திருவாக்குகளாலே அதற்கு பதிலையும் பெற்றுக் கொள்கிறான். வாலியினுடைய கேள்வியை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அவன் கேட்ட கேள்விகள் எல்லாமே ரொம்ப அற்புதமான கேள்விகள். தெரிஞ்சுக்கணும் இல்லையா, தான் ஏன் வதைக்கப்பட்டோன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். தார சொல்லி அனுப்பித்தா, தார சொல்லி அனுப்பினதை கேட்க முடியாமல் சுக்ரீவன் மேல இருந்த ஒரு கோபத்துல எழுந்து வந்துட்டான். வந்த பிறகு ராமனால ஒன்னும் நடக்காதுன்ற ஒரு நம்பிக்கையோட வந்தாலும் கூட ராமன் சுக்ரீவனுக்கு கொடுத்த ஒரு வாக்க காப்பாத்துறதுக்காக வாலிய வதம் பண்ணான். சுவாமி தேசிகனே இதைத்தான் ஸ்பஷ்டமாவே சாதிக்கிறார். வாலியினுடைய மார்பை பிளர்ந்து அவனை பரிசுத்தமாக்கின ஒரு பானத்தை உடையவனே அப்படின்னு வாலியினால ஸ்தோத்திரம் பண்ணப்பட்ட சக்கரவர்த்தி திருமகன புகழ்ந்து பேசுறார் சுவாமி தேசிகன். கம்பன் சொல்லும்பொழுது கண்ணுற்றான் வாலி நீல கார்முகில் கமலம் பூத்து மண்ணுற்று வரிவில் ஏந்தி வருவதே போலும் மாலை புண்ணுற்றது அணைய சோரி பொறியொடும் பொடிப்ப நோக்கி எண்ணுற்றாய் என் செய்தாய் என்று இயேசுவான் இயம்பலுற்றான். நானா எதுவும் கேட்கணும்னு நினைக்கல ராமா கிட்ட வந்து நின்னப்ப சக்கரவர்த்தி திருமகனை பார்த்து சொல்றான், இயேசுவான் இயம்பலுற்றான். இந்த ஊர் பேசுமே தப்பா பேசுமே, அந்த ஊருக்கு பழிபாவத்துக்கு ஆளாயிட்டிய நீ, ஏன் இப்படி நிக்கிற? என் முன்னாடி கம்பீரமா வந்து நிக்க வேண்டிய நீ கூணி குறுகி நிக்கிறியே, ஏன் இந்த மாதிரி நிக்கிற? முதல் கேள்வியே முதல் பிரமாதமா கேட்கிறான் வால்மீகி பகவான் சொல்றாரு. அந்த கேள்விக்கே அவனால பதில் சொல்ல முடியல. கம்பன் இதை ரொம்ப அழகாகவே எடுத்துட்டு போறான். முதல் கேள்வி, பராங் முகவதம் கிருத்வா கோனு பிராப்தத்வயா குணஹா. எதிர வந்து நிக்கிறான், நிக்கச்சே அவரை வெய்ய முடியல. ஏன்னால் அவனுடைய அழகு அவனை வாட்டி எடுக்கிறது. அழகோ ரொம்ப நன்னா இருக்கு. இந்த ரூபத்தை பார்த்தால் இன்னைக்கும் எல்லாம் பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்கு. பேச முடியல, அழக பார்த்தால் அப்படி வசியம் பண்றது. ஆனால் செஞ்ச காரியத்தை பார்த்தால் வெய்யணும் போல தோன்றது. கம்பன் சொல்றான், எப்படி வெய்யறான் பாருங்கோ, வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் மைந்தனே நீ பரதன் முன் தோன்றினாயே, தீமைதான் பிறரை காத்து தான் செய்தால் தீங்கு அன்று ஆமோ, தாய்மையும் அன்றி நட்பும் தருமமும் தழுவி நின்றாய், பராங்முகவரம் கிருத்வா கோனு பிராப்த துயா குணா. ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்க. உன் தகப்பனார் எப்பேற்பட்ட சக்கரவர்த்தி, எப்படி இருந்தார், 60,000 வருஷம் இருந்தாரு, சத்தியத்தை காப்பாத்தி தர்மத்துக்காகவே பிராணனை விட்டாரு. அப்பேற்பட்ட சக்கரவர்த்தியினுடைய பிள்ளையா இருந்து கொண்டு இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணிய, இது நியாயமா? தசரத சக்கரவர்த்தி குமாரனாக இருந்தால் இப்படிப்பட்ட காரியத்தை பண்ண முடியுமா? எனக்கு நீ பண்ணதை பத்தி கூட கவலை இல்லை. எங்க தெரியுமா கவலை எனக்கு? தூயவன் பரதன் முன் தோன்றினாயே, பரதன் எப்பேற்பட்டவன், அவனுக்கு முன்னாடி போய் தம்பி அவனுக்கு நீ மின் தோன்றினாயே, ஒருவேளை நீ அவனுக்கு தம்பியா பிறந்திருக்கலாம். பரதன் ரொம்ப சாத்விகன், அவன் மேல ஒரு தோஷமும் சொல்ல முடியாது. இப்பேற்பட்ட காரியம் பண்ண உன்ன அவன் பிரதிதினம் சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ணிட்டு வந்து சேவிப்பானே, இது எப்பேற்பட்ட அபச்சாரம். இதை காட்டில நீ அவனுக்கு தம்பியா பிறந்திருந்தா ஒரு கஷ்டமும் இருந்திருக்காது. தூயவன் பரதன் முன் தோன்றினாய். சரி, எதுக்காக இப்படி வந்து தோன்றின? ஓவியத்து எழுத ஒன்னா உருவத்தாய் கம்பன் சொல்றான். உன்னுடைய ஓவியத்தால வரைந்து வைத்தால் கூட அந்த அத்தியுதமான அந்த சிற்பம் கூட உனக்கு ஒருபடி கம்மியா தான் இருக்கும். அப்பேற்பட்டவன் நீ, உன்னிடத்துல என்ன மறைஞ்சிருந்து அடிச்சபடினால 37 பாபம் வந்து சேர்றது. தர்மசாஸ்திர பிரகாரம் பார்த்தால் என்ன போய் வந்து மறைஞ்சிருந்து அடிச்சு. கம்பன் சொல்ற, இந்த மாதிரிலாம் நீ பண்ணலாம. குலமீது கல்வி ஈது, கொற்றம் மீது உற்று நின்ற, நலமீது புவனம் மூன்றின் நாயகம் உன்னது என்றோ, வளம் இது இவ்வுலகம் தாங்கும் வண்ணம் ஈது என்றால், திண்மை அலமர செய்யலாமோ அறிந்திருந்து அயர்ந்துள்ளார் மேல். மூன்று லோகத்துக்கும் அதிபதியா உன்னை சொல்றாளே, லோகநாதோபமம் நாதம் அகாமயத மேதினி. வால்மீகி பகவான் சொல்றார், மூன்று லோகத்துக்கும் நாதனே நீதான்னு சொல்றார். அப்படி இருக்குச்சே, நீ இந்த மாதிரி பண்ணலாமா? இது நியாயமா? வசிஷ்டர்கிட்ட என்ன போய் என்னன்னு போய் பேசுவ? வசிஷ்டர்கிட்ட சாஸ்திரங்கள்லாம் அவர்கிட்ட இருந்து வாசிய, அவசரப்பட்டு இப்படிப்பட்ட காரியம் பண்ணிட்டியே. பராங்முகவதம் கிருத்வா, இந்த காரியத்தையே அவன் பிரதானமாக மீண்டும் மீண்டும் சொல்லிகிட்டே இருக்கான். ஏன் மறைஞ்சிருந்து கொண்ண? ஓவியத்து எழுத ஒன்னா உருவத்தாய் உடமையன்றோ, ஆவியை ஜனகன் பெற்ற அன்னத்தை அமுதின்ன வந்த தேவியை பிரிந்த பின்னை திகைத்தினை போலும் செய்கை. ஒருவேளை சீதையை பிரிஞ்சதுனால உனக்கு புத்தி மழுங்கி போச்சான். சீதை இருக்கும் பொழுது உன்னிடத்தில் இருக்கக்கூடிய கோதண்டவம் உனக்கு ஆபரணமாக இருக்கும். சீதை விட்டு பிரிந்தபடினால அது ஆயுதம் ஆயிடுச்சா? அதனாலதான் இங்க வந்து வாலிய வதம் பண்ற, அதனாலதான் நீ வந்து சமுத்திரராஜனையும் நீ வந்து சாகரம் சோசையிஷ்யாமின்னு சமுத்திரராஜனையே கொல்றதுக்கு போன. எங்க சொல்றார்? ராம புஜங்க ஸ்தோத்திரம்னு ஒரு ஸ்தோத்திரம், அங்க ஆதிசங்கர் சொல்றார் இத. அசீதா சமேதைஹி அகோதண்ட பூஷைஹி அசௌமித்ரி வந்தியைஹி அச்சண்ட பிரதாபைஹி அலங்கேச காலைஹி அசுக்ரீவமித்ரைஹி அராமிப அராமாபிதேயைஹி அலம் தெய்வத்தைர்னஹா. சீத பக்கத்துல இருந்தா ராமனுக்கு கோதண்டம் பூஷணம், சீத பக்கத்துல இல்லைன்னா கோதண்டம் ஆயுதம் ஆயிடுத்து. அவன் என்ன பண்றான் அவனுக்கே தெரியாது. அப்படி இருக்கும்பொழுது நீ இப்படி பண்ணிட்டியே. கருணை வள்ளல் அப்படின்னு உன்னை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றாளே, நாம இருக்கிறது கலியுகம் இல்லையே. எனக்கு தெரிஞ்சு நாம இருக்கிறது துவாபர யுகம் தானே, திரேதாயுகம் தானே. திரேதாயுகத்துல குரங்கா இருக்கக்கூடிய எனக்கு மாத்திரம் கலியுகம் வந்துருத்தான் நான் கம்பன் கேக்குறான். ராம கருணவேதீச்ச பிரஜானாஞ்ச ஹிதேரதான்னு சொல்லுவாளே, பிரஜைகளுக்கு ஹிதம் பண்றதுக்காகத்தானே ராமன் இருக்கான் அப்படின்னு எல்லாரும் பெருமையா பேசிக்கிறாளே. ஒலிகடல் உலகம் தன்னில் ஊர் தரு குரங்கின் மாடே கலியது காலம் வந்து கலந்ததோ கருணை வல்லால். ஒருவேளை குரங்கா இருக்கக்கூடிய எனக்கு மாத்திரம் இன்னைக்கு கலியுகம் வந்துருத்தா, கருணை வல்லலா இருக்கக்கூடிய ராமனுடைய ஸ்திதி மாறி போய் ராமனே செல்பிஷ் ஆயிட்டானா? பைத்தியம் பிடிச்சா போல ராமனே காரியம் பண்றானா? பெருமாளுக்கே பைத்தியம் பிடிச்சிருமா? இக்ஷ்வாக்கு வம்சத்துல வழக்கம் ஜேஷ்ட புத்திரனுக்கு ராஜ்யம்ன்றது, அத அங்க தம்பிக்கு கொடுத்த. இங்க ஜேஷ்டனுக்கு ராஜ்யம்ன்றத இங்க மாத்தி இங்க என்ன பண்ற? கொண்டு போய் இங்க தம்பிக்கு கொடுக்குற. அப்ப உன்னை பொறுத்த பரியந்தம் ஜேஷ்டர்களை உனக்கு பிடிக்காத போல் இருக்கு, தம்பிகளுக்கு தான் உனக்கு பிடிக்கும் போல் இருக்கு. அதுதான் குலசேகர் ஆழ்வாரம் சொன்னார், இளையவர்கட்கு அருளுடையாய் ராகவனே தாளோலோ அப்படின்னு. கோசலை தாளோல மண்ணு புகழ் கோசலை மணிவயிறு வாய்த்த மண்ணு சொல்லும்பொழுது இதே விஷயத்தையே சொன்னார் குலசேகர் ஆழ்வார். அதனால ராமனுக்கு தம்பிகள் கிட்டதான் பிரியம் போல் இருக்கு, தமயங்கள் கிட்ட கிடையாது போல் இருக்கு. அதனாலதான் ராவணன் தப்பு பண்ணான்னு அடிக்க போறிய, இப்ப நீ தப்பு பண்ணிய, இதை யார்கிட்ட போய் சொல்றது? ஒருவர் மேல் கருணை தூண்டி ஒருவர் மேல் ஒழித்து நின்று வரிசிலை குழைய வாங்கி வாயம்பு மறுமத்து எய்தல் தர்மமோ? கேள்வி கேட்கறா கம்பன், சொல்றா இதெல்லாம், இதெல்லாம் தர்மமா? இது ஒரு தர்மமா? இது இப்படியெல்லாம் நீ பண்ணலாமா? அப்ப ஒருத்த மேல உனக்கு கருணை இருக்கு, ஒருத்த மேல இப்படி பண்றிய? ஒருவர் மேல கருணை வந்தது, ஒருவருக்கு மேல ஒழித்து நின்று இப்படி கொலை பண்றது எந்த வேட்ல நியாயம்? வீரம் அன்று விதி அன்று, வீரமும் இல்லை இது, விதியும் இல்லை. இப்ப நீ எதை பண்ண? உன் நடத்த மொத்தமே பாபமான ஆச்சாரம் தான், உனக்கு வேற எதுவுமே கிடையாது. ஜானே பாப சமாச்சாரம் திருணைகி கூபம் விவாபிருத்தம். இதே கிராமங்கள்ல கணத்திலிருந்து இந்த மிருகங்கள்லாம் பிடிக்கணும்னா பள்ள நோட்டி வச்சு மேல மூங்கில் கொம்ப போட்டு வச்சு சரகெல்லாம் போட்டு வச்சிருவா. அப்படி போட்டு வச்சானா அந்த மிருகம் என்ன பண்ணும்? தெரியாமல் ஓடி வந்து அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்துடும். திருணைகி கூபம் இவ ஆவிருத்தம் வால்மீகி பகவான் ரொம்ப நல்லா சொன்னார். அப்படி இருக்கு உன் நிலைமை, பள்ளம் தோண்டி வச்சு என்ன கீழே உழ வச்சுட்ட. நீ என்ன நேரடியாக வந்து சண்டை போட்டு என்ன ஜெயிச்ச? நீ இப்படி பண்ணிட்டிய, உன் வேஷத்தை பாரு. மர உரி வேற, கிருஷ்ணாஜினம் வேற, தர்மானுஷ்டானம் பண்றவனாட்டம் வேஷம் போட்டுன்னு வந்து நிக்கிற. பிரசன்னமிவ பாவகம், பிரசன்னமிவ பாவகம் கேக்குறான் வால்மீகி வாலி. நடிக்கிறிய, இது எங்க நியாயமா? இது சாம்பல் பூத்த தனலாட்டம் இருக்கியண்ணா. இந்த சாம்பல் பார்த்தா உள்ளுக்குள்ள தணல் இருக்கும், மேல சாம்பல் இருக்கும், உள்ளுக்குள்ள இருக்க தணல் வெள்ள தெரியாது, அப்படி இருக்கியன்றான். சரி வா, அடுத்து விஷயத்துக்கு வாழ்றான். விஷயத்துக்கு வர பாருண்ணா, உமக்கு எனக்கும் என்ன சண்டைனா, என்ன காரணத்துக்காக என்ன அடிச்ச? நீ பார்த்தா நீ பண்ண காரியம் இருக்கு பாருங்க, இத்தனை அந்நியாயமா இருக்கு. இப்படியா எந்த மனு தர்மத்தினா சொல்லியிருக்கா? பார்க்கச்சே நல்ல சாதுவாட்டம் இருக்க, ஆனால் கிட்டினாரை விழப்பண்ணும் புல்மூடு கிணறாயிருந்தீர். பெரியவா சொல்ற, புல்ல மூடி வச்ச கிணற போல இருக்கிற, இதெல்லாம் நியாயமா? சரி, நீங்க நாடார் நாங்கள் காடார், நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை? நீங்க நாட்டில் இருக்கிற வேண்டிவா, நாங்கள் காட்டில் இருக்கிற வேண்டிவா? சரி, எதுக்காக தாயபாகத்துக்காக சண்டையா? உனக்கு எனக்கு ஏதாவது சொத்து பிரச்சனையா? எதுவுமே இல்லையே. பூமி தாயம்னு சொல்ல முடியாது, பூமி விஷயமா எதுவும் இல்லை. நீங்க நாட்டில் இருக்கீங்க, நாங்கள் காட்டில் இருக்கோம், எல்லா பிரச்சனையா? எங்களுக்கு உங்களுக்கும் அதுவும் அந்த பிரச்சனையும் கிடையாது. ஏதாவது பவுண்டரியில சண்டை வந்து வச்சா அதுவும் சண்டை வரல. சுந்தோப சுந்தௌ ஜகதி பிரசித்தௌ. சரி, ஒரு பெண்ணு விஷயமா ரெண்டு பேரும் அடிச்சுட்டோமா? உன் ஜோடியை நான் பறிச்சுட்டேனா, என் ஜோடியை நீ பறிச்சுட்டியா? அத மாதிரி ஏதாவது பெண் பிணக்கு இல்லை கம்பன் சொல்றான். அதே போல மண் பிணக்கு இல்லை, மண்ணாலையும் சண்டை இல்லை, பொண்ணாலையும் சண்டை கிடையாது. அப்படி இருக்கும்போது என்ன அடிச்ச? பதில் சொல். நான் மிருகம், நீங்கள் நாடர்கள், நாங்கள்லாம் மிருகங்கள். நாங்க மிருகம், நீங்க மனுஷர்கள். நாங்கெல்லாம் காய் கிழங்க தின்னு இருக்கோம், நீங்கெல்லாம் சாப்பிடுற விஷயங்களே வேற. நாங்கெல்லாம் எங்கோ அலைஞ்சு திரிஞ்சுட்டு இருக்கிறவாள், நீங்க நீர் சக்கரவர்த்தி திருமகன். அப்படி இருக்கும்போது எங்க ரெண்டு பேருக்குள்ள, நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஆகாரத்துல கூட ஒத்து வராதே, அப்புறம் எப்படி என்ன அடிக்க? தாரையா பிரதிஷித்தோப்பி சுக்ரீவேன சமாகத்தா. தாரை என்ன தடுத்தும் கூட சுக்ரீவனோட வந்தனே, எனக்கு தேவைதான் இது. ஒரு குரங்கு கூட பத்தினிய ஸ்தோத்திரம் பண்ற. தாரையா பிரதிஷித்தோப்பி பாத்துக்கோங்க, சுக்ரீவேன சமாகத்தா. விஷயேவா புரேவா தேயதா ஞாபகரோம்யகம் அபகரோம்யகம். எதுல ஊர்ல சண்டையா, விஷயத்துல சண்டையா, எதுல சண்டை? நான் உனக்கு எதுவுமே அபகாரமே பண்ணலையே. வயம் வனச்சராக ராம கேட்டுக்கோ, வயம் வனச்சராக மிருகாக மூல பலவசனாக. நாங்க எத்தையும் கையில கிடக்கிறது சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏஷா பிரகிருதி ரஸ்மாக்கம் புருஷத்துவம் நரேஸ்வரர். எங்களுக்கு ஒரு பிரகிருதி இருக்கு, எங்களுக்குன்னு சில குரங்கு சுவாவம்னு லோகத்துல விதிச்சிருக்கா, அது வேற. நாங்க அதுபடிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நீர் ராஜாதிராஜன், உங்களுடைய கட்டளைகள்லாம் கொண்டு வந்து எங்க மேல திணிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது சத்திரிய தர்மமாக மறைஞ்சிருந்து அடிச்சாரு, அது எப்படி அடிச்சார்? சரி, இன்னொன்னு ஒண்ணு சொல்லுவா, தர்மார்த்த காம மோட்சம்னு சொல்ற லோகத்துல, நீ என்ன தர்மத்துக்காக அடிச்சியா காமத்துக்காக அடிச்சியா, நாலு புருஷார்த்தத்துல எதுக்காக என்ன அடிச்ச சொல்லு? பணத்துக்காக அர்த்தத்துக்காக அடிச்சேன், பணத்துக்காக அடிச்சேன்னு சொல்றியா? அதாரியம் சர்மமே சத்திகி ரோமான்யஸ்திச்சவர்ஜிதம் அபக்ஷாணி சமாம்சானி ஜத்வத்விதை தர்மச்சாரிபிகி. எங்கிட்ட என்ன பணம் இருக்கு? என்ன நீ பணத்துக்காக அடிச்சேன்னா? ஒரு மான் அடிச்சேன்னா பிரயோஜனம் உண்டு, வேட்டையாடுற மிருகம், மான் தோல் தேவையா இருக்கு. சன்னியாசி முதற்கொண்டு அந்த தோல்ல உட்காந்து ஜபம் பண்றா. யாராவது குரங்கு தோல்ல உட்காந்து ஜபம் பண்றாளா? எங்கேயாவது லோகத்துல நடக்குமா இது? அதாரியம் சர்மமே சத்தி. ஆவணியாவட்டத்துக்கு பாத்தீங்கன்னா மௌஞ்சி லேக அந்த கிருஷ்ணார்ஜுனம் சொல்லிட்டு யஜ்னோபவீத்துல மான் தோலை தொங்க விட்டுப்பா, கட்டி விட்டுப்பா. யாராவது ஆவணியாவட்டத்துல குரங்கு தோலை தொங்க விட்டுக்கிறாளா? அப்படி இருக்கும்போது குரங்கு தோலுக்காக அடிச்சேன்னு சொல்ல முடியுமா உன்னால? என் தோல் எதுக்குமே உதவாத. ஆட்டு தோல்னா கம்பளி படுத்து கம்பளி ஆக்கலாமே, என் தோல் அது கூட இல்லையே. பஞ்சபஞ்ச நகாபக்ஷியாக, சரி அப்படிதான் இருக்கட்டும், மாமிசங்கள்லாம் சாப்பிட்டு வளரணும், அதனால காட்டுல இப்ப சாப்பிடறது வேற எதுவும் இல்ல, மாம்சத்தை சாப்பிட்டேன்றியா? அது கூட லாய்க்கு இல்ல, குரங்கு மாம்சத்தை சாப்பிடக்கூடாது, குரங்கு மாமிசத்தை சாப்பிட்டால் ஏகப்பட்ட பாபம் வரும்னு சொல்லிட்டு சாஸ்திரம் நிஷேதிச்சிருக்க. நிஷேதிச்ச ஒரு வஸ்துவை நீ போய் சாப்பிடுவியா? உன்னை போல தர்மானுஷ்டானம் பண்றவா குரங்கு மாமிசத்தை எப்படி சாப்பிடுவா? சரி, மாமிசத்துக்காக என்ன அடிச்சியா? அதுவும் இல்லையே. அர்த்தத்துக்காகவும் அடிக்கல, தர்மத்துக்காகவும் அடிக்கல. சரி, தர்மத்துக்காக அடிச்சேன்னு வச்சுக்கோ, இன்னொருத்தனோட சண்டை போடுறவன மறைஞ்சிருந்து அடிக்கணும்னு சொல்லிட்டு மனு தர்மத்துல சொல்லியிருக்கா இல்ல? யாஜ்ஞவல்கியர் சொல்லியிருக்காரா? அப்படிலாம் இல்லையே. அப்ப தர்மத்துக்காகவும் அடிக்கல. சரி, காமத்துக்காக அடிச்சேன்னு சொல்றியா? சீத்தையை அடையறதுக்காக அடிச்சேன்னு சொல்லுவேன். சுக்ரீவனோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டேன், அதனால நான் காமத்துக்காக சீத்தையை அடையணும்ன்றதுக்காக நான் உன்னை அடிச்சேன் அப்படின்னு சொல்றியா? அதுக்கு நீ நேரா என்கிட்ட வந்திருக்கலாமே. நிமிஷ நாயில சீத்தையை நான் கொண்டு வந்து விட்டுருப்பேன், என்ன பார்த்தாலே ராவணன் நடுநடுங்கி போயிடுவானே. அப்படி இருக்கும்போது அதுக்கு நேரம் எங்கிட்ட வந்திருக்கலாமே. யாரு பலவான், யாருகிட்ட பலம் இல்லைன்றது பிரிச்சு பார்க்கக்கூடிய விவேக ஞானம் கூட இல்லாத இல்லாதவனா இருக்கிய நீ? சரி, தர்மத்துக்காகவும் அடிக்கல, அப்ப மோட்சத்துக்காக அடிக்கியா நீ? அப்போ மோட்சத்துக்காக ஒரு உயிர் வதம் பண்ற அப்படின்னா நீ சாஸ்திரத்தையே தெரியாதவன் அர்த்தம். ராஜா பிரம்மஹா கோக்னா சோர பிராணிவதே ரதஹா நாஸ்திக பரிவேத்தாச்ச சர்வே நிறைய காமினஹா. ராஜாவை கொன்றவன், பிராணினை கொன்றவன், பிராணிகளை கொன்றவன், பிராணி வதையில ஈடுபட்டவன், இதெல்லாம் சாஸ்திரம் சொல்றது. சாஸ்திரத்தினால சொல்லப்பட்ட பகவான் இல்லான்னு சொல்றவன் இவனுக்கெல்லாம் மோட்சம்னு கிடையாது, மோட்சம்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்க. அப்ப உனக்கு மோட்சமே கிடையாது, போடான்ட்டான் வாலி ராமனை பார்த்து. எனக்கு நீ பதில் சொல்லணும், மறைஞ்சிருந்து ஏன் கொன்ன? சரி, சுக்ரீவனுடைய மனைவியை அபகரிச்சுன்னு சொல்றியா? நாங்க ரெண்டு பேரும் குரங்கு, எங்களுக்குள்ள உங்க மனித ஜாத்தியில இருக்கா போல எங்களுக்குள்ள இப்படி எல்லாம் நியமம் கிடையாது. நாங்க யாரு வேணா யாரு பொண்டாட்டி யாரு வேணா வச்சுக்கலாம், குரங்கு நாங்க. குரங்குகளுக்குள்ள இவன் பொண்டாட்டி அவன் வச்சுக்கணும், அவன் பொண்டாட்டி இவன் வச்சுக்கணும்ன்ற நியமங்கள்லாம் கிடையாது. நியமங்களே இல்லாமல் யாரு யாரு கூட வேணா யாரு வேணா வாழலாம். அது உனக்கு தெரியாம போயிட்டேன். நாங்க என்ன மனிதர்களா, சாஸ்திர வசியர்களா? நாங்க பத்தர்களா? சாஸ்திர வசியத்துவம் இவ பத்தர்கள் ரெண்டு பேரு சாஸ்திர வசியர்கள், அது இல்லாதவர்கள்லாம் பிரித்து பார்க்கறதுக்கு அப்படிலாம் இல்லையே. பெருமாள் சொன்னானே ஸ்ருதி ஸ்மிருதி மமைவ ஆக்ஞான்னு சொல்லிட்டு, ஆக்ஞா அத்திலங்கனம் பண்றவன் மம துரோகின்னு சொன்னானே, யாருக்கு சொன்னான்? மனிதர்களுக்கு சொன்னான், குரங்குகளுக்கா சொன்னான் பெருமாள்? அப்ப இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு மறைஞ்சிருந்து என்ன அடிச்சுட்டு பழி பாவத்துக்கு நிக்கறியே? யாரோ அரக்கன் உன்னுடைய மனைவியை கொண்டு போனா அப்படின்னால் ஒரு குரக்கடைந்த தலைவரை கொல்லணும்ன்றது எங்கேயாவது எழுதி வச்சிருக்கான்னா? அப்ப இப்படி எல்லாம் ஒரு கைங்க ஒரு மட்டமான காரியத்தை பண்ணிட்டு என் முன்னாடி வந்து இப்படி சக்கரவர்த்தி திருமகனாக இருக்க வேண்டியவன் நீ, அபமான சொரூபத்தோட வந்து நிக்கிறியே, இது எந்த விதத்துல நியாயம்னு வாலி ராமனை பார்த்து கேள்வி கேட்கிறான். இதெல்லாம் வாலியினுடைய கேள்விகள். முக்கியமா சொல்ல கேள்வியானது, பராங்முக வதம் கிருத்வா, ஏன் மறைஞ்சிருந்து என்னை அடித்தாய் அப்படின்றது முதல் கேள்வியாக இங்கு அமையிறது. இதுக்கெல்லாம் சக்கரவர்த்தி சிரமன் ரொம்ப அழகாகவே பதில் சொல்றார். அந்த பதில நாளைக்கு பார்ப்போம். இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம். தாசன்.